ஸ்ரீமான் வெங்கடநாதார்யஹ கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹ்ருதி. ஸ்ரீ ஷோடஷாயுத ஸ்தோத்ரம் நவதசஹ ஸ்லோகஹ அல்லது ஏகோன விம்சதிஹி ஸ்லோகஹ. இதுதான் கடைசி ஸ்லோகமும் கூட இந்த ஸ்தோத்திர பாடத்தில். ஸ்ரீமத் வெங்கடநாதேன ஸ்ரேயசே பூயசே சதாம் கிருதேயம் ஆயுதேந்திரஸ்ய ஷோடஷாயுத சம்ஸ்துதிஹி. இந்த பத்தியத்தில் இந்த ஸ்லோகத்தில் கிரியாபதம்னு இல்லை, ஆனால் கிரியாவை குறிக்கிற பதம் இருக்குது, அது கிருதா. கிருதான்றது இக்த பிரத்தியம், கிரு தாத்துக்கு மேலே இக்த பிரத்தியம் சேர்த்ததுனால கிருதான்னு வந்திருக்கு, அது ஸ்ரீலிங்கத்தில். இது ஷோடஷாயுத சம்ஸ்ருதிக்கு போய் சேர்றது. ஷோடஷ ஆயுத சம்ஸ்ருதி கிருதா இயம்னு போட்டிருக்கார். ஸோ இயம் ஷோடஷாயுத சம்ஸ்ருதி கிருதா, இயம்னா இந்த அர்த்தம் ஸ்ரீலிங்கத்தில். அது சம்ஸ்ருதிங்கிறது ஸ்ரீலிங்கத்தில் இருக்கிறதுனால இதம் சப்தத்தினுடைய இயம்ன்ற ரூபம் இங்கே பிரயோகமாயிருக்கு. ஷோடஷ ஆயுதானாம் சம்ஸ்ருதி, 16 ஆயுதங்களை பற்றியதான ஒரு ஸ்தோத்திரம் துதிநூல். இந்த ஸ்தோத்திரமானது, இந்த ஸ்துதியானது கிருதானா செய்யப்பட்டது இல்லை ஏற்றப்பட்டது, யாரால் கேள்வி. ஸ்ரீமத் வெங்கடநாதேன, ஸ்ரீமான் வெங்கடநாதாரியன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்ரீமத்ன்றது ஸ்ரீயை உடையதான. ஸ்ரீன்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. பொதுவாக இங்கே வியாக்கரணத்தில் பெருமைன்னு பார்க்குறோம், பெருமை வாய்த்ததான இல்லை பெருமையை உடைய அந்த வெங்கடநாதனால், வெங்கடநாதனும் கவியால் சுவாமி தன்னுடைய பேரை போட்டிருக்கார். சுவாமி தேசிகனால் இயற்றப்பட்ட இந்த ஷோடஷாயுத சம்ஸ்ருதியின் அர்த்தம் யாரை பற்றியது? ஆயுதேந்திரசிய, ஆயுதானாம் இந்திரஹ. இந்திரஹன்ற பதமானது தலைவன் அர்த்தத்தில் உபயோகமாகும். இந்த 16 ஆயுதங்களை தலைவனாக, 16 ஆயுதங்களை தன் கீழ் வைத்துக் கொண்டிருப்பவர் அல்லது அந்த 16 ஆயுதங்களுக்கு தலைவர், அவர் சக்கரத்தாழ்வார். ஆயுதேந்திரசியன்னு சொல்லிச்சு அந்த அவருடைய சஷ்டி ஏகவச்சனம். அவருடைய இந்த ஷோடஷ ஆயுத சம்ஸ்ருதி ஸ்ரீமத் வெங்கடநாதேன கிருதானாரது. மிச்சம் ஸ்ரேயசே பூயசேன்னு இந்த பதம் போட்டிருக்கார். சதாம்னு, சதாம்ன்றது சத்துன்னு சப்தம், சத்துனா நல்லவான் அர்த்தம், நல்லவன். சதாம்ன்றது அந்த சத் சப்தத்தினுடைய ஷஷ்டி பகுவச்சனம். சாதுக்களுடைய, சத்னா சாதுகு, சத் சந்தோ சந்தகான்னு போகும். சாதுக்களுடைய இல்லை சாதுக்களுக்கு பூயசே ஸ்ரேயசே. பூயஸ்னா பூயஹானா அபண்டன்ட், நிறைய. ஸ்ரேயஸ்னா நன்மை, மிகுதியான நன்மைக்கு. இப்போ பூயசே ஸ்ரேயசேன்னு போட்டிருக்கார். இது வந்து அந்த பூயஸ் ஸ்ரேயஸ்னு சப்தம், அது அதனுடைய சதுர்த்தி வந்து ஸ்ரேயசே பூயசேன்னு போகும். சதுர்த்தி அர்த்தம் என்னன்னு கேட்டால் அதன் பொருட்டு, அதற்காக அர்த்தம். ஸோ மிகுதியான நன்மைக்காக யாருக்கு? சதாம் சாதுக்களுக்கு, அவர்களுக்கு மிகுதியான நன்மையை கொடுப்பதற்காக இந்த சக்கரத்தாழ்வாருடைய 16 ஆயுதங்களை குறித்து இந்த ஸ்துதியானது ஸ்ரீ வெங்கடநாதனால் இயற்றப்பட்டதுன்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஸ்ரீமத் வெங்கடநாதேன ஆயுதேந்திரஸ்ய ஷோடஷாயுத சம்ஸ்ருதி இயம் சதாம் பூயசே ஸ்ரேயசே கிருதான அன்வயமாறுது. மிகவும் பெருமை வாய்ந்ததான வெங்கடநாதனால் சக்கரத்தாழ்வாருடைய 16 ஆயுதங்களை குறித்து இந்த ஸ்துதியானது சாதுக்களுடைய மிகுதியான நன்மைக்காக இல்லை மேன்மைக்காக இயற்றப்பட்டதுன்னு அர்த்தமாகுது. இதோடு இந்த ஷோடசாயுத ஸ்தோத்திரமானது பூர்த்தியாகுது. கவிதா அர்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.